சொன்னால் கேளம்மா, கண்ணால் பாரம்மா. ஓ என் ஆசை கிளியே, நீ வா என் ஆசை கிளியே. என் மேல் கோபமா ஏதோ காபமா, ஓ என் ஆசை கிளியே. பதில் தா என் ஆசை கிளியே, பூங்காற்றில் ஆடும் காவனே, காதில் பாடும் ராவன். கிளியே நீ வா என் ஆசை கிளியே.